கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹாரவுமாய் நிற்கும் கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹாரவுமாய் நிற்கும் கல்யாண ரூபனாகும் கண்ணன்டெ கரளினே கவர்ந்த ராதிகையைப் போலே கவர்ந்த ராதிகையே போலே கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹாரவுமாய் நிற்கும் கண்ணடச்சாலுமென்றே கண்முன்னில் ஒழுகுன்ன கல்லோலினியல்லோ நீ கண்ணடச்சாலுமென்றே கண்முன்னில் ஒழுகுன்ன கல்லோலினியல்லோ நீ கண்மத பூவிடர்ந்தால் கழிவிரும் நொறுக்குன்ன கஸ்தூரிமானல்லோ நீ கஸ்தூரிமானல்லோ நீ கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹாரவுமாய் நிற்கும் கற்பூரமெறியுந்த கரிர்மண்டபத்திலே கார்த்திக விளக்காளுமீ கற்பூரமெறியுந்த கரிர்மண்டபத்திலே கார்த்திக விளக்காளுமீ கதன காவியம் போலே களியரங்கில் கண்ட கதன காவியம் கதிர்மைதமயந்தினே கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹாரவுமாய் நிற்கும் கல்யாண ரூபனாகும் கண்ணன்டெ கரளினே கவர்ந்த ராதிகையே போலே கவர்ந்த ராதிகையே போலே கல்பாந்த காலத்தோளம் காதரே நீ என் முன்னில் கல்ஹாரஹா.